Bye. பூக்களை கிளாமல் கொள்கிறேன், சொல்லாமலும் இடம் தந்து விட்டு போகிறேன். பாலெல்லாம் பாலமோடுதே உணர்கிற போது ஒரே உண்மையை அறிகிற நானே, எனக்குள்ளே நிகழ்ந்திடும் அது நெஞ்சிலும் உண்டா என்றெண்ணியே இருதாய் துடிக்குதே. அழைப்பாய I'm not afraid.